అస్యేషానా జగత ఇతి యా శ్రూయతే విష్ణుపత్నీ తస్యా స్తోత్రం విరచితమిదం వేంకటేశేన భక్త్యా శ్రద్ధా భక్తి ప్రచయ గురునా చేతసా సంస్తువానః యద్యత్ కామ్యం సపతి లభతే తత్ర తత్ర ప్రతిష్టాం. శ్రీ భూస్తుతి 33వ పద్యం. இதுவே அந்திம பத்தியம், கடைசி பத்தியம். பூஸ்துதியில எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்தப்ப எடுத்ததே எதுக்காக கேட்டா, பூமி பிராட்டிய ஹிரண்யாக்ஷன்ற அரக்கன் அபகரிச்சுட்டு போய் கடலுக்கடியில வச்சுடுறான். அப்ப அவளை மீட்கிறதுக்காக எம்பெருமான் வந்து கோல வராக முன்னாயின்னு அழகா ஒரு வராக அவதாரத்தெடுத்து பிராட்டிய அந்த அரக்கணக்குன்னு பிராட்டியை மீட்டு வரான். எல்லா அழ்வார்களுமே கொண்டாடுற வராக அவதாரத்தை. குறிப்பா சொல்லணும்னா திருவிருத்தத்துல ஞான பிராண எல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன்னு நம்ம ஆழ்வார் சாதிக்கிறார். பட்டரும் வராக அவதாரத்தை கொண்டாடுறார். இப்படி பலவாறாக கொண்டாடப்பட்ட அந்த வராக பெருமானுடைய தயிதா, அவளுடைய பத்னியாக இந்த பூமி பிராட்டிய சுவாமி தேசிகன் இந்த பூஸ்துதியில கொண்டாடி இருக்கார். பூமி பிராட்டியாவும் பாவிச்சு, பூமியாவும் பாவிச்சு, ஸ்லேஷம்னு சொல்லக்கூடிய ஸ்லேடை அதை பயன்படுத்தி பல சுதிகள் சாதித்தள்ளினார். அதற்கு பிறகு எப்படி பூமி பிராட்டி பாபிகளுக்கும் ஒரு உபாயமா இருக்கா, எம்பெருமாள் திருவடியை அடையறதுல எப்படி புருஷகாரம் பண்றான்னு சொன்னார். தன்னையும் காப்பாற்ற வேணும்னு 31வது பத்தியத்துல குறிப்பா கேட்டுட்டு 32வது பத்தியத்தை பூமி பிராட்டியினுடைய ஒரு தியான ஸ்லோகமா அமைச்சு கொடுத்தார். கடைசியா அந்த 33வது பத்தியத்துல இந்த பூஸ்துதிய, தாம் பண்ணின அந்த பூஸ்துதிய ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் பாராயணம் பண்றவளுக்கு என்ன என்ன பலன் அப்படின்றத விஞ்ஞாபிக்கிறார். ஒரு ஸ்துதி பண்ணினா அதுல பலனையும் சொல்லணும்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதன் பிரகாரம் சுவாமி அனுசரிச்சு தன்னுடைய எல்லா ஸ்துதிகள்லையும் அந்த பலத்தை காண்பிச்சு கொடுக்கிறார் கடைசி பத்தியத்துல பத்தியங்கள்ல. இதுல பார்க்கச்சே பிராட்டி, பூமி பிராட்டி வந்து எப்படி எம்பெருமானுக்கு பத்தினியா இருக்கான்றத ஸ்ருதி சொல்றது. அதே வாக்கியத்தை கொண்டே சுவாமி தன்னுடைய ஸ்துதியை அமைச்சிருக்கார். இது சுவாமியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நிறைய இடங்கள்ல ஸ்ருதி வாக்கியங்களை அப்படியே பயன்படுத்துவார். ஸ்ரீமத் ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் இருக்கக்கூடிய பத்தியங்களையும் அப்படியே பயன்படுத்துவார். அது அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இங்க சாதிக்கிச்சே சொல்றார் லபதே. லபத்தேன்னு முதல்ல கிரியாபதத்தை பார்க்கலாம். லபத்தேனா லபனா அடைதல், லபத்தேனா பிரதம புருஷ ஏகவச்சனம் அடைகிறான். லட்லக்காரம், பொதுவா லட்லக்காரம் வந்து பவிஷத் காலத்தையும் சொல்லும். ஒரு காரியத்தை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டா பண்றேன் அப்படின்னு சொல்லுவான் ஒருத்தன். பண்ணுகிறேன், பண்ணுகிறேன்னு சொன்ன அர்த்தம்னா பண்ணுவேன்னு அர்த்தம். அது மாதிரி லபத்தைன்னு சொன்னா அடைவான், அடைகிறான். எப்பொழுதும் கேட்டா சபதி, சபதி லபதே. சபதின்ற பதத்தை எங்கே பார்த்தோம், உடனே அர்த்தம். சபதி க்ஷிபந்தகான்னு 31வது பத்தியத்துல காண்பிச்சார். உடனே பெறுகிறான். எதை பெறுகிறான், பிரதிஷ்டாம் லபதே. பிரதிஷ்டானாலே நிலைத்து இருத்தல், நிஷ்டா பிரதிஷ்டாலாம். ஒரு நிலைவரும் தன்மையை பெறுகிறான். எதில்னு கேட்டா எத்யத் காமியம் தத்ர தத்ரன்னு போட்டார். எந்தெந்த பயன் அவனால் விரும்பப்படுகிறதோ, காமியம்னா ஆசை, எத்யத் காமியம் தத்ர தத்ர, அந்தந்த பயன்களில் நிலைபெற்று இருப்பான். அதாவது அவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், மிக விரைவில் கிடைக்கும் சாதிக்கிறார். எப்பொழுதுன்னு கேட்டா சம்ஸ்துவானகா. சம்ஸ்துவானகன்னு சொன்னா இந்த ஸ்தோத்திரம் பண்ணுபவன், இந்த ஸ்துதியை பாராயணம் செய்பவன் அர்த்தமாகுது. சம்யக்கு ஸ்துவானகன்றது அந்த ஒரு கண்டினியூஸ் டென்ஸை குறிக்காது. அதை கூறுபவன், அதை சொல்பவன் ஆறு. எப்படின்னு சொல்றார், ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருணா சேதசா. ஸ்ரத்தா ஸ்ரத்தான்னு சொன்னா ஒரு கர்ம ஸ்ரத்தை, ஒரு ஆஸ்திக்யம், அதாவது பண்ற காரியத்துல ஒரு ஸ்ரத்தை, இந்த ஸ்ருதியை பாலனம் பண்ணச்சு ஸ்ரத்தையா பண்ணணும். பக்தின்னு சொன்னா பிராட்டி இடத்துல ஒரு பக்தி விசுவாசம். இந்த ரெண்டுத்தையும், இந்த ரெண்டுத்தையும் கொண்டு ஒருத்தன் பிரச்சயம் சொன்னா அதிகம் இல்ல அவைகளுடைய மிகுதி, அவைகளுடைய சேர்க்கை, இந்த ரெண்டுத்தோடும் கூட குருணா சேதசான்னு போடுற. குருணா சேதசாக்குன்னு கேட்டோம்னா ஹிருதயம், சேதஸ்னா ஹிருதயம் அல்லது மனது, மனோபாவம் வச்சுக்கலாம். அப்ப குருணா சேதசானா நல்ல உயர்ந்த பாவத்தோடும் வச்சுக்கலாம். குரு சப்தமான இந்த இடத்துல நபும்சகலிங்கம், ஏன்னா சேதஸ்ன்றது நபும்சகலிங்க சப்தம், சேதசான்றது திருத்திய பக்தி ஏகவச்சனம். அது மாதிரி குருணா, எப்படி குருணா, குருணான கனத்தை அல்லது பெரிய அல்லது மிக பெரிய மனோபாவத்தோடு அர்த்தம். எப்படின்னு கேட்டா ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருணா சேதசா. அப்படி இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வன் ஒருவன் அப்படின்னு அர்த்தம் மாறுது. இந்த ஸ்தோத்திரம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டா அப்ப சொல்றார், வெங்கடேஷேன பக்தியா விரசித்தம் இதம் ஸ்தோத்திரம். சொல்றவனுக்கு மட்டும் பக்தி இல்ல, தானும் வெங்கடேஷனான என்னால் அர்த்தம் அடியனால் வெங்கடேஷன் சத்யா பக்தி ஏக வச்சனம் பக்தியா, பக்தி பக்தியான்றது பக்தியுடன் அர்த்தம். விரசித்தம், விரசித்தம்னா எழுதப்பட்டது இதம் ஸ்தோத்திரம், எழுதப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை, தித்தியா பக்தி ஏக வச்சனம் விரசித்தம் இதம் ஸ்தோத்திரம் பக்தி ஏகவச்சனம் அது ஸ்தோத்திரத்தை எவனொருவன் ஸ்ரத்தையோடு பாராயணம் செய்வான் அர்த்தமாது. யாரை பற்றி சொன்னார், யா விஷ்ணு பத்னி அஸ்ய ஜகத ஈஷானா இது ஸ்ரூயதே தஸ்யாஹ. ஸ்ருதிகள்ல அஸ்யேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னின்னு வாக்கியம் இருக்கு, அந்த பதங்களை அழகா எடுத்து போட்டிருக்கார். அஸ்யேஷானா ஜகத, அந்த ஜகத விஷ்ணு பத்னி, அந்த பதங்களையும் தன்னுடைய ஸ்ருதியிலும் பயன்படுத்தியிருக்கார். அவருடைய ஒரு மகிமை. யா விஷ்ணு பத்னி, யானா யா சான்னு சொல்ற வழக்கம், எவள் அவன், எவள் அவள்னு, எவன் அவன் சொல்ற மாதிரி. அப்ப யா எந்த, இது எது சப்தம், ஸ்ரீலிங்கத்துல பிரதமா பக்தி ஏகவச்சனம். விஷ்ணு பத்னின்னு சொல்லிச்சு விஷ்ணுக்கு மனைவியான பூமாதேவி. அஸ்ய ஜகதஹ ஈஷானா இதி, அஸ்ய ஜகதஹ, ஜகத் சப்தம் நபும்சகலிங்கம், ஜகதஹன்றது ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், இந்த ஜகத்தினுடைய. அஸ்யன்றது அதுக்கு விசேஷனம், ஒரு குரோனன், இந்தன்ற அர்த்தம், இந்த உலகத்தினுடைய ஈஸ்வரி. ஈஷானான்றது ஈஷஹ ஈஷானா, ஈஷானான்றது ஒரு ஸ்திரீயை குறிக்கிறது. ஈஸ்வரியாக ஸ்ரூயத்தேன்னு பதம் போட்டார், ரொம்ப அற்புதமா ஸ்ருதியில இருக்குன்னு சொல்றதுக்காக ஸ்ரூயதே, ஸ்ருதிகே ஸ்ரூயதே இது ஸ்ருதிகின்னு பேருண்டு, ஸ்மரியத்தை இது ஸ்மிருதிகின்ற ரீதியில. அப்ப அதே பதம் ஸ்ரூயதேன்னு போட்டுட்டார். தஸ்யாஹா, தஸ்யாஹான்றது தது சப்தத்தினுடைய ஷஷ்டி ஏகவச்சனம், தஸ்யாஹா. ஸோ எந்த விஷ்ணு பத்னி, எந்த பிராட்டி, பூமி பிராட்டி, இந்த ஜகத்துக்கு ஈஸ்வரி என்று ஸ்ருதியில் ஓதப்பட்டுள்ளதோ, ஓதப்பட்டிருக்கிறாளோ, தஸ்யாஹா அந்த தேவியை குறித்து வெங்கடேஷனால் செய்யப்பட்ட எந்த ஸ்ருதியைன்னு அர்த்தமாறுது. அன்வைத்த பார்த்தோம்னா, யா விஷ்ணு பத்னி அஸ்ய ஜகதஹ ஈஷானா இது ஸ்ருயதே தஸ்யாஹா வெங்கடேஷேன பக்தியா விரசிதம் இதம் ஸ்தோத்திரம் ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருணா சேததா சம்ஸ்துவானஹ யத்யத் காம்யம் தத்ர தத்ர பிரதிஷ்டாம் லபத் சபதி லபத்தேன்னு அர்த்தமாருது, அன்மயமாருது. யா விஷ்ணு பத்னி, எந்த விஷ்ணுவினுடைய மனைவியான பூமாதேவி, அஸ்ய ஜகதஹ ஈஷானா இதி, இந்த உலகினுடைய ஈஸ்வரி என்று ஸ்ருதியில் ஓதப்பட்டு இருக்கின்றாலோ, தஸ்யாஹா அவளுடைய அந்த தேவியை குறித்து வெங்கடேஷன பக்தியா விரசிதம் இதம் ஸ்தோத்திரம், வெங்கடேஷன் என்கிற, வெங்கடேஷன் என்கிற வேதாந்தாச்சாரியனால் எழுதப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருணா சேதசா, ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனோபாவத்துடன் சம்ஸ்துவானஹா எவனொருவன் ஸ்தோத்திரம் செய்கிறானோ, யத்யத் காமியம் அவனால் எந்தெந்த பலன் விரும்பப்படுகிறதோ, தத்ர தத்ர பிரதிஷ்டாம் அந்தந்த பயனில், அந்தந்த பலனில் ஒரு நிலைத்ததான ஒரு தன்மையை உடனே பெறுகிறான்னு சாதிச்சார். முப்பத்தி மூன்றாவது பத்தியத்தினுடைய அர்த்தமா இருது. அடியன் யோசிச்சு பார்த்தோம்னா, அடியன் தான் இரண்யாட்சன், இரண்யாட்சனுக்கு என்ன அர்த்தம் பண்ணலாம்னா ஹிரண்ய அக்ஷ, ஹிரண்யம்னா தங்கம், காசு அல்லது லௌகீக சுகங்கள். அக்ஷம்னா கண்ணு, திருஷ்டி. இப்போ இதிலேயே திருஷ்டி இருக்கக்கூடிய அடியந்தான் ஹிரண்யாக்ஷன் மாதிரி இருக்குன்னு தோன்றது. இந்த 33 பாசுரங்களை ஒரு மாதம்னு வச்சுப்போம். ஒரு மாதமா அடியனுடைய அஜ்ஞான சாகரத்தில் இந்த பூஸ்துதியை போட்டு அடியில் கொண்டு போய் வச்சுட்டேன். பூஸ்துதினா பூதையும் வச்சுக்கலாம், பிராட்டி. இப்போ இன்னைக்கு பெருமாள் வராக அவதாரம் எடுத்து அந்த பிராட்டியை மீட்டா மாதிரி இன்னைக்கு இந்த பூஸ்துதியானது நிறைவு அடைகிறது. அடியனுக்கு இதனால சிறிது ஞானம் ஏற்பட்ட மாதிரி பாசிக்கிறது. அது எம்பெருமானுடைய ஒரு கிருபை. இந்த பூஸ்துதியானது பொதுவாக ரொம்ப அனுசந்தானத்தில் இருக்கிறது இல்லை. எல்லாரும் ஸ்ரீசுத்தியை செய்கிறது உண்டு, கோதாசுதியை செய்கிறது உண்டு. பொதுவாக நிறைய பேருக்கு நெட்ருவாவும் தெரியறது ரொம்ப துர்லபம் தான். இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறத விஜாபிச்சுட்டு பூஸ்துதி அதனுடைய அர்த்தத்தை நம்ம எத்தனை நாளாக பார்த்தோன்றதை சொல்லிட்டு குபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தன்யோஸ்மி.